மொழி மானே வெள்ளி மீனே வசந்தேனே என்னுடைய பேரும் கொண்ட சீரும் உனை சேரும் வெற்றி எனும் மாலை ஒரு காலை பெரும் வேளை பக்கபலம் பெண்டா என கூறும் தமிழ் மண்டா முன்னணியில் விளங்க இங்கு நீலே பின்னணியில் துலங்கும் சக்தி நீயாகும் வண்ணமொழி மாலை வெள்ளி மீனே வசந்தேனே வண்ணமொழி மாலை வெள்ளி மீனே கஸ்தூரி என்றொரு குலப்பெண்டானம்மா கணவன் காந்தி புகழ் பெறவாய்த்தாள் நாகம்மை என்றொரு தமிழ் பெண்டானம்மா தந்தை பெரியார் பெருமையை காத்தாள் மாவீரன் நேருவின் ஆதாரம் தான் அன்பு மனந்தான் கமலா நேரு அவள் வேர்தானம்மா புகழ்ந்தே பேசும் இந்த ஊர்தானம்மா அது போல் எனக்கு நீதான் ஆதாரம் வண்ணமொழி மானே வெள்ளி மீனே வசந்தேனே வண்ணமொழி மானே வெள்ளி மீனே கண்ணே உன்னாயகன் காவல்துறையிலே கடமை உணர்ந்து உழைத்திடும் போது ஊராரை காத்திடும் உயர்ந்த பணியிலே இரவோ பகலோ உறக்கமும் ஏது காற்றோடு இடிமழை வந்தாலுமே காப்பாற்றப் போவது எங்களினமே காவல்காரன் தொழில் சுலபம் அல்ல வார்த்தை ஏது இதன் புனிதம் சொல்ல ஒரு நாள் எனைத்தான் தேசம் பாராட்டும் வண்ணமொழி மானே வெள்ளி மீனே வசந்தேனே என்னுடைய பேரும் கொண்ட சீரும் உனை சேரும் வெற்றி எனும் மாலை ஒரு காலை பெரும் வேளை பக்கபலம் பெண்டா என கூறும் தமிழ் மண்டா முன்னணியில் விளங்க இங்கு நீ வேண்டும் பின்னணியில் துலங்கும் சக்தி நீயாகும் வண்ணமொழி மானே வெள்ளி மீனே வசந்தேனே வண்ணமொழி மானே வெள்ளி மீனே.